கலந்து கொள்ள போடு நெஞ்சினிலே தினம் போது காதல் கீதம் பாடு போகும் பெண்ணை நீ தந்தல் கண்டா இங்கு கைராசிக்காரன் நானே காதல் முத்தந்தா வந்த சிற்பமே இளமே நிற்கால புஷ்பமே என் வீட்டு தோட்டம் பார்த்து நீ பூ பூத்ததே செய்த சொர்க்கமே நான் என்றும் முந்தன் பக்கமே கசங்காத பூக்கள் சென்றலே விலகாதையா மோகம் கொண்டே நடி பூவே உன் மீது முந்தானையா தொட்டு தாளாட்டவா கண்ணை ஏழு வெச்சை வேணி பார்த்தால் நெஞ்சம் தூங்காது ஆகிவிட்டதா மேகத்தை கேட்டு பார்க்கலாம் மெதுவாகவா சாமந்தி போ இங்கு உன் வாசம் பார்த்து சந்தேகம் கேட்க டியூஷன் வரும் கண்டா இங்கு கைராசிக்காரன் நானே காதல் முத்தந்தா வெண்ணிலவே என் வாசல் வந்து கோலம் போடு நெஞ்சினிலே